நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் வைக்கிறேன் யெகோவா நானி கோனி ராணி உந்தன் மேனி நானும் மொய்க்கிறேன் மருதானி பூத்த காணி உன்னை தானி என்று கேட்கிறேன் நீ தூரம் நின்றால் வேர்கிறேன் என் பக்கம் வந்தால் பூக்கிறேன் ஒரே வல்லாளாய் மாறினேன் என எங்கே என்று தேடினேன் நீராய் நீராய் நீ மேகம் தாண்டி வாராய் தாராய் தாராய் என் தாகம் தூண்டி நூறாய் பாவாய் பாவாய் நான் உன்னால் ஆனேன் தீவாய் கொய்யும் கண்கள் மெய்யும் பேசுவான் நாணி காணி ராணி எந்தன் தேனி ஏனோ மொய்கிறேன் மருதாணி பூத்த காணி என்னை தானி என்று கேட்கிறேன் நீ தூரம் நின்றால் வைக்கிறேன் என் பக்கம் வந்தா போக்கிறேன் ஒரு ஏவலாளாய் மாறினேன் என எங்கே பனி வீசும் காற்றுக்கு பணியாமல் தேகம் சூடேறும் கண் பேசும் மௌனமே ஒன்றாக நான் போகும் சாலைகள் முடியாமல் எங்கெங்கோ நீளும் ராணி உந்தன் மேனி நானும் மொய்க்கிறேன் மருதானி பூத்த காணி உன்னை தானி என்று கேட்கிறேன் தூரம் நின்றால் வேர்க்கிறேன் என் பக்கம் வந்தால் போக்கிறேன் பேசுமா